நெஞ்சுக்குள்ளே கீச்சு கீச்சு கொஞ்சம் போல காதல் வந்துச்சு. சிறு சிறு சிறு மழை துளி விழுகிறதே விழுகிறதே. இருந்தும் சுட சுட சுட சுட இதயத்தில் வேர்க்கிறதே வேர்க்கிறதே.